श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो वै सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानस्वरूपम् विज्ञान विश्राणनबद्धदीर्थम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवमहम् प्रपद्ये वन्दे वृन्दावनचरम् वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवम् धाम वैजयन्ती विभूषणम् ஜராசந்தனுடைய உன்னோட கூட யுத்தம் நடந்ததை பத்தி நாம இதுக்கு முன் உபன்யாசத்துல பார்த்தோம். பெருமான் கண்ணன் கம்சவசன் பண்ணின பிற்பாடு கம்சனுடைய மனைவிகள் அவ போய் தங்க அப்பாவன் போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி சொல்றா. இந்த மகத தேசத்து ராஜாவா இருக்கிற ஜராசந்தன் தன்னுடைய பெண்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துர்தசைய ஏற்படுத்தின கண்ணனை வரம் பண்ணணும்னு ஒரு எண்ணத்தோட பெரிய சைன்யத்தோட வந்தான். அப்படி இந்த சைன்யத்தோட வரச்சு கண்ணனும் பலராமரும் அந்த சைன்யத்தை அழிச்சு கடைசியில ஜராசந்தனை விட்டுட்டேன். பலராமன் ஜராசந்தன வதம் பண்ண போற போகச்சு வேண்டாம் வேண்டாம் ஜக்ராக விரதம் ராம ஜராசந்தம் மகாபலம் கதானீகா வசிஷ்டாசம் சிம்ஹம் சுத்ரமிருகம் யதா அந்த பலராமர் குடிச்சுட்டா கூட நீ வேணாம் ஜராசந்தன வதம் பண்ண வேணாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் சொன்னார் அப்படின்னாக்க பெருமாளுடைய அவதாரத்தினுடைய முக்கியத்துவத்தை கருதிதான். இந்த அவதாரம் பூமியினுடைய பாரத்தை போக்கடிக்கிறதுக்காக பண்ணினது. இப்ப ஜராசந்தம் போன ஜராசந்தனை அப்படியே விட்டுட்டோம்னாக்க இதோட நிக்க மாட்டான், மறுபடியும் இன்னொரு பெரிய பலத்தை சேர்த்துட்டு வருவான். இந்த பிரகாரமா பூமியினுடைய பாரத்தை துஷ்டாரெல்லாம் அழிச்சு விடலாம் அப்படின்ற எண்ணத்தினால அவர் திருப்பி அனுப்பிச்சுட்டாருன்னு சொல்லி சொல்றோம். அங்க சொல்லச்சு அவர் என்ன பண்றாரு, கடைசியில இந்த யுத்தத்துல ஜெயிச்ச பிற்பாடு எல்லாம் பொண்ணு பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து தங்களுடைய தாய் தகப்பனார் பின்னாடி அதை கொண்டத்தையும் சமர்ப்பிச்சு அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துறாரு. இப்படியே போயிட்டு 3 மாசம் ஆச்சு. 3வது மாசத்துல மென்னைய காட்டிலும் இன்னும் பெரிய படை பலத்தோட மறுபடியும் ஜராசந்தன் சண்டைக்கு வந்துட்டான். இந்த முறை சண்டைக்கு வரைச்சு சமச்சான் மாலவா செய்தேன் குரு பாஞ்சால கேரளாலே குலிந்த குந்தலா வந்தி காசி காந்தார சஞ்சயானே கலிங்க கேகையான தானே தசர்ணன் வங்கதயந்தவானே மாதாஸ்ரீர்கதான் சௌவீரானே பார்வதேயா சர்வசாகம். தான் மாத்திரம் வரல, எல்லா தேசத்து ராஜாக்கள் இன்னும் கேட்டா இந்த பக்கத்துல இருக்கிற ஆந்திர தேசத்துல இருந்து இருக்கிற ராஜா முதற்கொண்டு மொத்த பேரையும் அழைச்சிட்டு அந்த கண்ணனோட சண்டை போறதுக்கோசரம் வந்துட்டானா. இப்ப முன்ன வந்தது ஒரு 23 அட்சகோடினா அதை காட்டுல இன்னும் பெரிய பலம். இப்படி பெரிய பலத்தோட இந்த வாட்டி சண்டைக்கு வந்துட்டான். சண்டைக்கு வந்த உடனே இது ராத்திரியிலேயே சமாச்சாரம் தெரியுது. பாதராத்திரியில ஒரு மந்திராலோசனை நடைபெறுகிறது. அந்த மந்திராலோசனை வசுதேவர் உத்தவர் அக்ரூரர் இப்படி பலராமர் இப்படி அத்தனை பேரும் வந்திருக்க அவ எல்லாரோடையும் மந்திராலோசனை பண்ணி பண்றான். சரி, தன்னுடைய சைன்யத்தை 3 பிரிச்சு அந்த மேற்கு வாசல்ல தட்சிண துவாரத்துல பூர்வ துவாரம் கிழக்கு வாசல் இதிலெல்லாம் அவளெல்லாம் பிரிச்சு பிரிச்சு அனுப்பிச்சுட்டு தான் வந்து உத்தர துவாரத்துல மறுபடியும் இவர் போறே மறுபடியும் பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தின் போது பார்த்தோம்னா அவனுடைய பலம், ஜராசந்தனுடைய பலம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துட்டு இருக்கு. இவருடையது ஒன்னும் கொஞ்சமா தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பரிமிதமான சைன்யம் தான் இவருக்கு இருக்கு. அப்படி என்ன பண்ற அப்படின்னா, ராத்திரியெல்லாம் மந்திராலோசனை பண்ணதுனால உதயத்துக்கு போயிட்டே இருக்கு. அவ எதிர்பார்க்காத ஒரு நிலையில போய் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அங்க இருக்கிற காலாட்படையில இருக்கிறவாடெல்லாம் யுத்தத்துக்கு போனோம்னா கவச்சம் எல்லாம் போட்டுட்டு தானே யுத்தத்துக்கு போகணும், ஒன்னும் கவச்சம் கவச்சம் எல்லாம் போட்டுக்கவே இல்லை. அவ இன்னும் யுத்தத்துக்கு தயாராகிட்டே இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்திலேயே உள்ள பூந்துட்டு அந்த குதிரைப்படையில இருக்கும்னாக்கா அந்த குதிரைக்கு கடவாளெல்லாம் கட்டி அந்த சேனெல்லாம் போட்டு அது மேல உட்காந்து அப்புறம் தானே குதிரைப்படை வரணும். அந்த குதிரைக்கு இன்னும் சன்னாகமே பண்ணல, அப்ப உள்ள பூந்துட்டு. அதே மாதிரி யானை ரதம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த யாரும் எதிர்பார்க்காத ஒரு திசையில இவர் உள்ள நுழைஞ்சிட்டே அவளால ஒன்னும் பண்ண முடியல. மொத்த பேரையும் துவம்சம் பண்ணிட்டு கேஜித் பீதா சமாபேதுஹும் பயாத் கேஜித் பிரதுத்ரவஹும் கேஜிதாஸ்த பிரஹராணாம் ஸ்வபிசஸ்ரு ரவியாரி வ்ரணே. சில பேர் அப்படியே பயந்து பயந்து நின்றுட்டு இருக்காளாம். சில பேர் என்னடாச்சு என்னன்னா திடீர்னு வந்துட்டு எதிர்பார்க்காத கண்ணன் யுத்தம் பண்ண வந்த உடனே சில பேர் என்ன பண்றா அப்படின்னா பயார் கேட்டு பிரதுத்ரோகோ அந்த இடத்த விட்டே ஓடி போக ஆரம்பிச்சுட்டாங்களாம். சில பேர் அடி வாங்கிட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நின்று இருக்கா. கேச்சித்து பின்னவர்மானா சின்ன பாதோர் பாகவா ரிபுனேவாபியவர்த்தந்த குரோதோ துரத்தாருணேக்ஷணாக. கை கால்லாம் ஒவ்வொருத்தருக்கு சில சில பாகங்கள்லாம் இதுவா போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது. கண்ணெல்லாம் அப்படியே சக்க சவேல்னு அப்படியே கோபத்தினால செவந்து போய் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கா. இப்பவும் மறுபடியும் என்ன ஆயிடுத்து அப்படின்னா எல்லாருக்கும் தோல்விதான். அவளுக்கு மொத்த பேருக்கும் தோல்வி, கண்ணன் மொத்த பேரையும் ஜெயிச்சுட்டேரா. ரதைக்கேன கோவிந்தாம் பிரவிசிய ரிபுவாகினி ஜகான சுபகூன் வீரான் சாயுதான் சரணோத்யமான். இவர் ஒத்தர் ஒரு தேர்ல ஏறிண்டு இவர் போய் அந்த வாகினி படையில இருந்த அத்தனை பேரையும் வதம் பண்ணி ஜெயிச்சுட்டேரான். அதே மாதிரி சங்கர்ஷனும் என்ன பண்ணேன்னா ஒரு பெரிய சேனையோட கூட சேர்ந்து போய் பலம் பிரவிச வாமேன அந்த பக்கத்துல ஒரு அப்பிரதட்சிணமா போய் அவ எல்லாரையும் மடக்கி வதம் பண்ணி முடிச்சுட்டேன். இப்படி இப்படி மொத்தம் எங்க பார்த்தாலும் ஒரே போர் போரா யானைகள், இறந்து போன யானைகள், இறந்து போன குதிரைகள், பதாதிகள், காலாட்படை இப்படிலாம் அவ்வளவு கோரமா இருந்துட்டு இருக்கான். இந்த சமயத்திலையும் அந்த ஜராசந்தன் விட்டுட்டு அதாவது சேனையைதான் நாசம் பண்ணதை தவிர ஜராசந்தன் விட்டுட்டு மறுபடியும் ஜராசந்தன் போறான். மறுபடியும் சண்டைக்கு வரான். ஒவ்வொரு வாட்டியும் தோல்விதான். கடைசியில பார்த்தோம்னா 17 முறை இதே மாதிரி ஜராசந்தனோட யுத்தம் நடக்குது. 17 முறையும் பெருமாள் தான் ஜெயிக்கிற. ஏவம் சப்ததசக்ரத்வஹா தாவத் யக்ஷவிஹினி பலஹா யுயுதே மாகதோ ராஜா யதுபிஹி கிருஷ்ண பாலிதைஹி. கண்ணனாலே ரட்சிக்கப்பட்டதாக இருந்திருக்கிற இந்த யதுக்கள் யாதவ வம்சத்தவர்களோட கூட 17 முறை சண்டை போடுறார். ஒவ்வொரு வாட்டியும் பலம் கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து ஏகப்பட்ட சைன்யத்தோடு தான் வந்து சொல்லி சொல்றார். இது 17 முறையும் தோல்வி அடைஞ்சிட்டான். 18வது முறை வந்து இந்த தரம் எப்படியான கண்ணனை ஜெயிச்சிட வேண்டியதுன்னு ஜராசந்தன் தீர்மானம் பண்ணிட்டான். பெரிய பலத்தோட கூட ஓடி வந்துட்டாங்க. இப்போ இந்த பத்திரம் கிட்ட வரப்போறான். இந்த சமாச்சாரம் சாராள் மூலமாக கண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிஞ்ச உடனே ருரோத மதுராமேத்யாத்ருலோகேஜாத்ருதித்வந்தான். இது ஒரு பக்கம் நடக்கிறது. இன்னொரு பக்கத்துல நாரதர் ஒரு ஏடாவிடம் பண்ணிட்டு நாரதருண்ட யவனன் காலயவனன் பேரு. அவன் தன்னுடைய பராக்கிரமத்துல ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோட இருந்திருக்கான். தன்னை காட்டிலும் பராக்கிரமசாலி லோகத்துல யாருமே இல்லை, யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு அந்த யுத்தம் செய்வதுல ஒரு தனவு, யார் நம்மளோட சண்டை போடுவா, யார் நம்மளோட சண்டை போடுவான்ற மாதிரி அந்த மாதிரி வரான். இது ரெண்டு இடத்துல வருது. ராமாயணத்துல துந்துபின்றவன் வந்து வாலியோட சண்டை போடுறதுக்கு வந்தான்னு சொல்லி வருது. அதே மாதிரி இதுல பாகவதத்துல வரச்சே கண்ணனோட சண்டை போடுறதுக்கோசரம் வர. இப்ப நாரதரை போய் கேக்குறான், நீர் தான் திரீன்ல மூணு லோகத்திலயும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு, ஒரு திருலோக சஞ்சாரியா இருந்திருக்கு, எனக்கு சமமான பலம் பொருந்தியவர் இந்த லோகத்துல யார் இருக்காருன்னு நீர் தான் சொல்லணும் அப்படின்னு கேக்குற. இப்படி நாரதர் யோசனை பண்றான். யோசனை பண்ணிட்டு உனக்கு சமமா ஒத்தரே ஒருத்தர் தான் இருக்க, இங்க மதுராபுரியில கண்ணன் ஒருத்தர் இருக்கு, அவரை உன்னால வெல்ல முடியாது, நீ வேணா அவரோட சண்டை போட்டு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறான் நாரதர் சொல்ற. நாரதர் சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே கண்ணனோட சண்டை போடணும்னுட்டு ஒரு 3 கோடி யவனாளோட கூட சண்டைக்கு வந்துட்டான். பெரிய ஆபத்து உண்டு. என்ன ஆபத்து அப்படின்னா, அந்த பக்கத்துல மகத தேசத்து ராஜா ஜராசந்தன் 17 முறை அடிபட்டு வந்த ஒரு கோபத்தினால 18வது முறையாக சேனைகள்லாம் சேர்த்துண்டு சண்டைக்கு வர. இந்த பக்கத்துல காலயவனன் வந்துட்டாங்க. இப்ப காலயவனோட யவனனோட கூட சண்டை போட்டுட்டே இருக்கே, இன்னொரு பக்கத்துல மகத தேசத்து அந்த ராஜா ஜராசந்தம் வந்துட்டான்னாக்க யதுவம்சத்துவா மொத்த பேரையும் அழிச்சிடுவோம். ஏன்னா இவனை விட்டு நம்மளால போக முடியாது, பலராமராலையும் போக முடியாது, கண்ணனாலையும் போக முடியாது. இல்ல அவனோட சண்டை போட போனோம்னாக்க இவன் நம்ம மொத்த பேரையும் அழிச்சிடுவோம். நம்மள தெரிந்த வரத்துக்குன்ற வியாஜத்துல யதுவம்சத்துக்காரா மொத்த பேரையும் அழிச்சிருவான். என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு யோசனையா சந்திருஷ்டா சிந்தையத் கிருஷ்ணம் அசிந்தையது கிருஷ்ணா சங்கர்ஷண சகாயவானே அஹோ யதூனாம் விருதினம் பிராப்தம் யுபயதோ மகத்து. ரெண்டு பக்கத்திலிருந்தும் ஒரு ஆபத்து வந்துட்டு யதுவம்சத்தவனுக்கு. யவனோயம் நெருந்தேஸ்மான் தாவன் மகாபலஹா மாகதோ பியஜ்யவா சோவா பரசோவா ஆகமிஷ்யதி. மகத தேசத்து ராஜாவா இருந்திருக்கிற ஜராசந்தனோ இன்னைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ அவன் வரப்படுறான். இந்த சன்னிவேசத்துல நாம விட்டுட்டு போய் எவனோட சண்டை போடுறதுக்கு விட்டுட்டு போயிட்டோம்னாக்க யாதவன் மொத்த பேரையும் நாசம் பண்ணிடுவோம். ஆகையில என்ன பண்றதுன்னு தெரியாத யோசனை பண்றானா. இது சம்மன்ய சம்மந்திரிய பகவானு துர்க்கம் துவாதச யோஜனம். இப்போ முதல்ல நம்மளுடைய ஞாதிகளை ரட்சணம் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக அந்த சமுத்திரத்துக்குள்ளேயே ஜலத்து ஒரு பெரிய துவாதச யோஜனம், ஒரு 12 யோஜன தூரத்துக்கு ஒரு அகழி மாதிரி அமைச்சு சமுத்திரத்துக்குள்ள ஒரு புது நகரத்தையே சிருஷ்டி பண்ணார். அந்த சமுத்திரே நகரம் கிருஷ்ணா அற்புதம் அச்சீகரத்து. சமுத்திரத்துக்குள்ள ஒரு அற்புதமான நகரம், அந்த நகரத்தை சிருஷ்டி பண்ண யாராலையும் வர முடியாத ஒரு நகரம். அது பார்த்தோம்னாக்க மையனுடைய திருஷ்டியா விஸ்வகர்மாவனுடைய திருஷ்டியான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய வீதிகள், கோபுரம், மாளிகைகள், இது எல்லாம் ரத்யா தத்வர வீதி வீதி யதா வாஸ்து விநிர்மிதம்னா வாஸ்து பிரகாரமாக விநிர்மிதம், அதாவது எந்த இடத்துல எப்படி இருக்கணும்ன்றது அந்த மாதிரி நிர்மிக்க பண்ணப்பட்டது. எங்க பார்த்தாலும் அங்க பார்த்தோம்னா பாரிஜாத கொடியெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பாரிஜாத மரம் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு, கல்பல்லத்தா ஒன்று ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு. இப்படி எல்லாம் அந்த சுகந்தமாகவும் எங்க பார்த்தாலும் பொண்ணும் பொருளும் கோவில் கோவிலா இருந்துருக்கு. பிரமாதமான ஒரு சன்னிவேசம். அந்த இடத்துல பார்த்து ஒரு ஏகாந்தமாகவும் இருந்துருக்கு, சந்தோஷமாக ரமணீயமாகவும் இருக்கிற ஒரு இடம். யாதவாள் மொத்த பேரையும் அங்க போயிடுங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சுட்டேன் பெருமாள். மொத்த பேரையும் அங்க அனுப்பிச்சுட்டு அஷ்டௌ நிதிபதி கோஷான் லோகபானான் லோகபாலான் நிஜோதயான். இப்ப வரைச்சே அஷ்ட ஐஸ்வர்யம்னு சொல்லி சொல்றோம் இல்லையோ, எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியாக இருந்திருக்கிறவா, எல்லா ஐஸ்வர்யம் இங்க இருக்கவாளுக்கு கிட்டும்படியாக பண்ணணும்னு பெருமாள் நியமனம் பண்ணிட்டேரா. எத்யத் பகவதா தத்தம் ஆதிபத்தியம் ஸ்துதித்தயே. இந்த லோகபாலனுக்கு ஆதிபத்தியம், இந்திரன் இந்த திக்குக்கு பாலகனாக இருந்திருக்கான், அக்னி இந்த திக்குக்கு பாலகனாக இருந்திருக்கான், இந்த ஆதிபத்தியம் இருக்க ஈஸ்வரன் கொடுக்க, ஈஸ்வரனால அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவளையே நியமிச்சிடுறான், இந்த மாதிரி இந்த துவாரகாபட்டினத்துல இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற பட்டணம் இப்ப நிர்மாணம் பண்ணிருக்கேன், இந்த பட்டணத்துல நீங்க தான் ரட்சணம் பண்ணணும், எல்லா பக்கத்திலையும் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்றேன் வெளியில வரையறான். நிர்ஜகாம புறத்வாராது பத்மமாலி நிராயுதா. இந்த காலை அவனும் அவன் தான மீண்டும் யுத்தம் பண்ண வந்திருக்கான், இன்னும் ரெண்டு மூணு நாள்ல இன்னைக்கோ நாளைக்கோ மகத தேசத்து ராஜா மறுபடியும் சண்டை போறதுக்கு வரப்போறான். இந்த சன்னிவேசத்துல முதல்ல பேஸ் பண்ண வேண்டியது காலயவன. அந்த யவனனை பேஸ் பண்றதுக்காக நிராயுத பாணியா பெருமாள் தன்னுடைய அரண்மனையில இருந்து முதலில இருந்து வெளில வரையறான். தம்பி லோக்கிய வினிஷ்கிராந்தம் உஜிஹானமிவோடுபம் தர்சனீயதமம் சியாமம் பீத கௌசேஜவாசம். அந்த கிருஷ்ணனை பார்க்கணும். நாரதர்ட ஏற்கனவே எவனும் கேட்டிருக்கான், கண்ணன் தான் உனக்கு சமமா யுத்தம் பண்றதுக்கு தகுந்தவன் அப்படின்னு சொன்ன. அந்த கண்ணனுக்கு அடையாளம் என்ன? நான் யாரோடையான ஒருத்த அல்பமான உன்னோட சண்டை போட்டேன்னாக்கா என்ன பண்றது? கண்ணனுடைய அடையாளம் என்ன? கண்ணன் எப்படி இருப்பான் என்னன்றத சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். நாரதர் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய லட்சணங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டே இருவர். அப்போ அவர் வரத பாக்குற எப்படி இருக்குன்னா, அவன் பாக்குறான் இந்த சந்திரன் ராகு கேதுல இருந்து விடுபட்ட சந்திரன் பிரகாசிக்கிற மாதிரி பெருமாள் பிரகாசிச்சுட்டு வெளில வரைகிறான். கிரகண காலத்துல விடுபட்ட சந்திரனுக்கு பிரகாசம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும், கிரகணம் முடிஞ்ச பிற்பாடு. பார்க்கறதுக்கே அத்தியுதமான தேவர் எம்பெருமான் பீதாம்பர தரனாக பீதாம்பரத்தை தரிச்சுண்டு பட்ட உட்கிண்டு வரே. அங்கேட்டு பார்க்கறான், பார்த்தான்னா பெருமாளுடைய திருமான ஸ்ரீவஸ்தம் இருந்துருக்கு, கௌஸ்துபம் இருக்கு, முக்தாகாரன்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தவொடனே அந்த எம்பெருமானுடைய தீர்க்கமான கைகள் நல்ல இந்த ஒரு திரு கண்களினுடைய அழகு எல்லாத்தையும் பாக்குறான். ஓஹோ, இவர் தான் நாரதர் சொன்ன கண்ணன், இவன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். நித்ய பிரமுதிதம் ஸ்ரீமதே சுகபோல சுசிஸ்மிதம் முகாரவிந்தம் விப்ராணம் ஸ்புரன் மகர குண்டலம். இதுதான் வியாஜம்னு பெருமாள் சொல்றதுக்கு சுகர் அற்புதமா சொல்லி சொல்ற. பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கேன்னு நவகஞ்சாருணேக்ஷணம் வாசுதேவோ ஹ்யயமிதி பூமாஹம் ஸ்ரீவத்சலாஞ்சனஹ சதுர்புஜ அரவிந்தாட்ச வனமாலி அதிசுந்தர. அதிசுந்தர வனமாலி, வனமாலையை தரிச்சிருக்க, சதுர்புஜா நான்கு திருக்கைகளோடு இருக்க, தாமிர பூமாரி திருக்கண்களோடு இருந்திருக்க, அயம் வாசுதேவகா அயம் புமான் இப்போது வெளில வருவன் சொன்னா வாசுதேவன் நிச்சயம் பண்ணிட்டானா. இந்த லட்சணம் தான் நாரதர் நமக்கு சொன்னது. நாரதர் சொன்ன பிரகாரம் எல்லா அடையாளத்தோடையும் இந்த பெருமாள் இருக்கிறதுனால அயம் வாசுதேவகான்னு தீர்மானம் பண்ணிட்டான். சரி, இவனோட சண்டை போடணுன்ட்டு போறது. அவன் நினைச்சான், எவனும் நினைச்சான், கண்ணன் வெள்ள வரைச்சே பெரிய ஒரு சைன்யத்தோடையோ பெரிய ஆயுதத்தோட வருவேன்னு நினைச்சார். இவர் நிராயுத பாணியா வெளியில வரே, க கண்ணன் நிராயுத பாணியா வெளியில வந்த உடனே இவனோட வந்து நிராயுத பாணியா இருக்கிறவனோட ஆயுதத்தை வச்சுட்டு சண்டை போடுறதுன்றது தர்மம் இல்ல. அதுக்காக அவன் எவன என்ன பண்ணா தானும் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு கண்ணனோட நேருக்கு நேர் சண்டை போடுவோம், யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டான். இது நிச்சயமனஹ பிராத்ரவந்தம் பரங்முகம் அன்வதாபது ஜிகிரட்சும் துராபமபி யோகினாம். சரி, ஒண்ணுமே பண்ணாதே, வெறும் நிராயுதபாணியா இப்ப இதுல சொல்ற மாதிரி இந்த மல்யுத்தம் எல்லாம் பண்ணி சண்டை போட்டு ஜெயிக்கலாம் அப்படின்னு கேட்டு போறான். கண்ணனா திரும்பியே பார்க்காத போயிட்டே இருக்கிறான். இவன் பின்னாடி பின்னாடி துரத்திட்டு துரத்திட்டு போறானா, ஏ கண்ணா உன்னோட யுத்தம் பண்ண போற, நீ சண்டை போட நெல்லு நெல்லு நெல்லுன்னு சொல்லி சொல்றான். ஆனா அவனுக்கு அண்ணனை எட்ட முடியல, வேக வேகமா போறான், போனா கூட பார்க்க முடியல. ஏன் இதுக்கு சொல்லச்சே ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற, துராபம் அப்படி யோகினாம், யோகினாம் அப்படி துராபம், எத்தனையோ நான் தபஸ் பண்றவாளு கூட கண்ணனை பிடிக்க முடியாது. அப்படி இருக்கிற கண்ணனை இவன் போய் பிடிக்கணும்னு ஓடணும் ஓடணும்னாக்கா இவனால கண்ணனை பிடிக்க முடியல. கண்ணன் போயிட்டே இருக்கு, இவன் பின்னாடி தத்தின்னு தத்தின்னு போயிட்டு இருக்கா. அங்கிருந்து போயிட்டே இருக்கே, ஹஸ்த பிராப்தம் இவாத்மானம் ஹரிணா சம்பதே பதே பதே பதே. இப்ப பார்த்தோம்னா கிட்ட வந்துட்டோம், ஒரு நிமிஷத்துல போய் கைய பிடிச்சி இழுத்து விடலாம். ஹஸ்த பிராப்தம் கையால பிடிக்கிற மாதிரி கண்ணன் வந்துட்டேன்னு நினைக்கிண்டு அவ்வளவு கிட்ட வந்துட்ட மாதிரி போவான். கிட்ட போனா கண்ணன் இருக்க மாட்டேன், கண்ணன் தூரம் போயிட்டே இருப்பார், நடந்து போயிட்டே இருப்பார், இப்படி போயிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் கண்ணனை பிடிக்கவே முடியல, பின்னாடியே போயிட்டு இருக்கா. கடைசியில போனாக்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மலை, அந்த மலை இருந்த போய் அதுல ஒரு குகை, அந்த குகை உள்ள போயிட்டாரா கண்ணன். குகை உள்ள போயிட்டு அந்தர்தானம் ஆயிட்டு இங்க ஒரு மூலையில ஓய்ஞ்சுட்டேன். அவ இதிபன் அனுகதோ நவனு பிராபோ பிராபா ஹதா சுபான், இவன் அசுபன், இவனால போய் பெருமாள் பிடிக்க முடியுமான்னு பிடிக்க முடியாது. இப்படி கடைசியில போய் அங்க போன பிற்பாடு அந்த இடத்துல ஓரத்துல பார்த்தா இவனும் அந்த குகை உள்ள நுழைஞ்சு போயிடுறான், எவனனும் உள்ள நுழையிறான். நுழைஞ்சு பார்த்தோம்னா அங்க ஒருத்தன் வந்து பட்டுன்னு இருக்கான், யாரோ ஒருத்தர் பட்டுன்னு தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கண்ணன் தான் நினைச்சுட்டான், குகையில இருட்டா இருக்கு, யாருன்னு தெரியல, ஒரே இருட்டா இருக்கு, அங்க பட்டுன்னு இருக்கிறது மாத்திரம் தான் தெரியுது. அதை பார்த்த உடனே இவனுக்கு கோபம் வந்துடுது, கிட்ட வந்துட்டான்னு சொல்லிட்டு காலால எட்டி உதைக்கிறான். படுத்துட்டு இருக்கவன, நான் இவ்வளவு தூரம் என்ன ஆட்டம் காமிச்சிட்டு இங்க வந்து படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கியான். நீ சபுத்தாய அசிரன் சுத்தகா சனைகி உண்மையில் சென்னை, இந்த காலால எட்டி உதைச்ச உடனே அவன் தூக்கம் கலைஞ்சு போயிட்டான் அங்க படுத்துட்டு இருக்கவனுக்கு. அப்படி கண்ணால அப்படி முள்ள முள்ள கண்ணை திறந்து பாக்குறான். திசோ விலோக்கியான் பார்த்து சமத்ராட்சியது அவஸ்தைதம், தன் எதிர கால எவனன் இருக்கிறத பார்க்கலாம். பார்த்த உடனே என்னாச்சு அப்படின்னா, அந்த அவன் அங்க படுத்திருந்தவனுடைய பார்வப்பட்ட உத்தர க்ஷணத்துல அவன் சரீரத்துல இருந்து ஒரு தேஜஸ் வந்து, அந்த தேஜஸ் எதிர இருக்கிற ராட்சசனை எவனு முழுசா பொறிச்சிட்டு ஒண்ணுமே இல்லை. ஒரே க்ஷணம், அந்த க்ஷணத்துல பஸ்மமா போயிட்டான் காலையவனம். இதுதான் நடந்தது. இந்த சமாச்சாரத்தை சுக மகர்ஷி சொல்லிண்டே வருது. ராஜாக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருக்கு, பரீட்சித்து மகாராஜாக்கு சந்தேகம் வந்துருக்கு. பரீட்சித்து மகாராஜா கேக்குற, இப்ப யாரும் பட்டிருந்தவன் நிச்சயம் கண்ணன் இல்ல, யாரோ பட்டுந்தான்னு சொல்ற யார் அது, அவனுடைய தேஜஸ் பட்ட உத்தர க்ஷணத்துல இவ்வளவு பலசாலியா இருந்து இருக்கிற யவனனுக்கு சம்ஹாரம், அவனை கொழுந்து போறான்றது எதனால ஏற்பட்டது, அவனுக்கு என்ன அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் இருக்கு, அவன் யாரு அப்படின்னு கேக்குறார். அதுக்கு மகர்ஷி பதில் சொல்ற, இக்ஷ்வாக்கு வம்சத்துல மாந்தாதான்னு ஒருத்தர் இருந்த, அந்த மாந்தாதாவனுடைய ஏற்கனவே நம்ம பாகவத மாந்தாதாவனுடைய சரித்திரத்தை பார்த்திருக்கோம். இந்த இந்திரனுக்கு எப்ப பார்த்தாலும் எப்பவுமே பொறாம படிச்சுவான். தனக்கு சமமா யாருமே இருக்கிறத விரும்ப மாட்டான். மாந்தாதா இந்திரலோகத்துக்கு போனேருனாக்க இந்திரனுக்கு சமமான ஒரு இடம், அதாவது ஒரு ஆசனத்தை போடணும், அங்க உட்காந்துக்கணும். ஏன்னா அவ்வளவு தர்மிஷ்டர். அப்ப இந்திரனுக்கு போன உடனே அந்த மாந்தாதாவை பார்த்து இந்திரன் கேக்குறான். ஒரு கெட்ட எண்ணம் அவனுக்கு, இந்த மாந்தாதாவை எப்படியானா கீழே வர வச்சிடணும், பூமிக்கு வர வச்சிடணும் அப்படின்றதுக்கு, இந்திரலோகத்தை விட்டு தள்ளி பண்ணும் அப்படின்றதுக்காக. பூலோகத்துல யார் பெரிய தர்மிஷ்டனாக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கா, அத நீர் சொல்லும்னு கேக்குறான். அவனுடைய கேக்கறதனுடைய நோக்கம் என்னன்னாக்க, மாந்தாதா இன்னைய தினத்துல பூலோகத்துல பெரிய தர்மிஷ்டனாக என்னதான் எல்லாரும் சொல்றா அப்படின்னு சொன்ன, தற்புகழ்ச்சி பண்ணினதாக ஒரு தோஷம் வந்துடும், அந்த தோஷத்தினால சொர்க்கத்துல இருந்து கீழே இறங்கி போயிடும், வேண்டி போயிடும். எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சொன்னாக்கா பொய் சொன்னதா ஆயிடும், அதனால போக போயிட்டு போயிடும். இது மாந்தாதாக்கு இந்திரனுடைய எண்ணம் புரிஞ்சு போச்சு. என்னதான் சொல்லுவா, ஆனா நான் இங்க உட்காரத்துக்கு விரும்பல, நான் போறேன்ட்டு அவர் போயிட்டே இருந்தேன். அப்படிப்பட்ட மகான் பெரிய தர்மிஷ்டர் மாந்தாதா. அந்த மாந்தாதாவுடைய பிள்ளை முச்சுக்குந்தன் பேர். முகுந்தன் முச்சுக்குந்தன் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முகுந்தன்றது கண்ணனுடைய திருநாமம், முச்சுக்குந்தன்றது இக்ஷ்வாக்கு வம்சத்து ராஜாவனுடைய பேரு. இந்த முச்சுக்குந்தனும் மாந்தாதா மாதிரி இந்திரன் முதலிய தேவதைகளுக்கெல்லாம் சகாயம் பண்ணார். சகாயம் பண்ணதோட மாத்திரமில்ல, தேவலோகத்தை ரக்ஷணம் பண்ணார். எத்தனையோ நான் ரக்ஷணம் பண்ணி வந்தார். அந்த திக்பாலக்கெல்லாம் இருந்து எப்படி ரக்ஷணம் பண்றாலோ அந்த மாதிரி அசுரர்கள்லாம் உள்ளே நுழையாதபடி தேவலோகத்தையே ரக்ஷணம் பண்ணி அவளுக்கு ஒரு பெரிய கேமத்தை ஏற்படுத்தினார் இந்த முச்சுக்குந்தன்ற ராஜா. அப்ப தேவலோகத்துல இருக்கவெல்லாம் ரட்சணம் பண்றதுக்கு கார்த்திகேயன் வந்தாயிருச்சு. சேனாபதியாக இருந்துட்டு இருக்கிற கார்த்திகேயன் வந்த பிற்பாடு தேவதால் என்ன ரட்சணம் பண்ண ரொம்ப சந்தோஷம், எங்க லோகத்தை ரட்சணம் பண்ண ரொம்ப சந்தோஷம், நீ உங்க லோகத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முச்சுக்குந்தன் தன் லோகத்துக்கு போகணும்னு போனமுன்னா தேவமானத்துல எத்தனையோ வருஷங்கள் ரட்சணம் பண்ணிருக்கான். இப்ப சாதாரணமா சொல்லச்சு, நம்மளுடைய ஒரு வருஷம் தேவதைகளுக்கு ஒரு நாள்னு சொல்லி அதை கொண்டுதான் மாரியம் மாசம்ன்றது அவளுக்கு பிரபாத சமயம், மாரியம் மாசத்துல பெருமாளுக்கு உத்திரவாரதம் எல்லாம் பண்ணா விசேஷம்னு நாம சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி கணக்கெல்லாம் பார்த்தோம்னாக்க எத்தனையோ வருஷங்கள் இந்த முச்சுக்குந்தன் தேவலோகத்தை பாலனம் பண்ணிருக்கிறதுனால அத்தனை வருஷங்கள் கழிச்சு கீழே போனோம்னாக்க அவ தேவமானத்திலேயே எத்தனையோ வருஷம்னாக்க நம்மளுடைய மனுஷமானத்துல பூலோகத்துல வரைச்சு இன்னும் எத்தனை வருஷம் ஆயிருக்கும்ன்றது தெரியும். இவருடைய பத்னி மனைவி மக்கள் எல்லாருமே மாறி போயிருக்க போறோம், யாருமே இருக்க போறோம். நரலோகம் பரித்தியஜ ராஜ்யஸ்தகண்டகம் அஸ்மான் பாலயதோ வீர காமாஸ்தே சர்வ உஜிதாகன, எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த உன்னை சேர்ந்தவாளை விட்டுட்டு நரலோகத்தை விட்டுட்டு எல்லாரையும் விட்டுட்டு நீ இங்க வந்திருக்க, நீ மறுபடியும் அங்க போன்னு சொல்லி சொன்னாக்கா கூட அங்க போனா அங்க யாரும் இருக்க போறதில்லை, உன்னை சேர்ந்தவாள்லாம் யாரும் இருக்க போறதில்லை, இந்த மாதிரி ஆயிடும். பிரஜாச்ச தொல்யகாலியாக நாதுனா சந்தி காலிதாக, உன் காலத்துல இருந்தவா மனைவியோ மக்களோ யாரும் இப்ப இருக்க போறதில்ல. காலோ பலியானு, எல்லார காட்டிலும் காலன்றது பலியிட்டு. நாம வயசாகலன்னு நாம நினைச்சிருந்து இருக்கலாம், ஆனா அது வயசாயிடுறது காலம் நம்மளை காண்பிச்சுதான் கொடுக்கறது. நாம கழவனா போறோம், எல்லாமதான் போறோம், நாம என்ன வேணா சொல்லிட்டு இருக்கலாம், நான் ரொம்ப யுவாவா இருக்கேன்னு எவ்வளவு வேணா அலங்காரம் பண்ணிட்டு சொன்னா கூட அந்த முகம் நமக்கு காண்பிச்சிடும், இவ வயதானவான்றத காண்பிச்சு கொடுத்துரும். அது காலம் பலியத்து, காலத்தால தவிர்க்க முடியாது. நமக்கு இவ்வளவு காலம் தான் ஆயுசுன்னா அவ்வளவு காலம் தான் இருக்குமே தவிர அது முடிஞ்சதுனாக்க போய் சேர வேண்டியதுதான். இதுதான் லோகத்துல ஒரு நியதி. இப்ப நீ தேவலோகத்துல இத்தனை நாள் இருந்துட்டு அங்க போனேன்னா யாரு இருக்க போற, யாரும் இருக்க போறது இல்ல. சரி, ஆகையில உனக்கு நீ ஒரு வரனை பிரார்த்தனை பண்ணி, நீ என்ன வரன் கேட்கறியோ அந்த வரனை நாங்க கொடுக்குறோம், நீ ரொம்ப சந்தோஷம் இதுவா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏகேஸ்வர சத்ய பகவான் விஷ்ணு ரவ்யகாம் ஏவம் முக்தஹா தவை தேவான் தேவான் அபிவாத்திய மகாயுதாகாம் அசையிட்ட குஹா விட்டான் நித்ரையா தேவதத்தையா. இப்போ சரி, நீ இவ்வளவு நாள் ராத்திரி பகல் தூக்கம் இல்லாமல் தேவலோகத்தெல்லாம் ரட்சணம் பண்ணிருக்கிறதுனால நீ நல்லா சௌக்கியமா தூங்கிட்டு இருக்க மாதிரி, ஒரு குகையில எல்லா சௌக்கியத்தோடையும் நீ தூங்கிட்டு இருக்க மாதிரி இந்த தூங்கறதுக்கு உனக்கு இது கொடுக்குற. யாரான உன்னுடைய தூக்கத்தை கலத்தி இது பண்ணி உன்னை எழுப்பினாள்னாக்க, யார் உன்னுடைய பிரதம திருஷ்டியில வராளோ, அந்த தூக்கம் கலைஞ்ச உடனே முதல்ல யார நீ பாக்குறியோ, அவ திருஷ்டி மாத்திரத்தினால உன்னை பாக்குற மாத்திரத்தினாலேயே பஸ்மே பவது, அவ தட்சணத்திலேயே பஸ்மமா ஆயிடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஆகையாலதான் இந்த இது பெருமாளுக்கு கண்ணனுக்கு தெரியும். இங்க முச்சுக்குந்தன் தூங்குற குகைக்கு காலை அவனை இழுத்து வந்துட்டு அந்த குகையில ஓரத்துல அவனை இருந்துட்டு தான் நின்று அந்த இவன் யவனன் வந்து கண்ணன் தான் நினைச்சிட்டு எட்டி உதைக்கிறான். எட்டி உதைச்ச உடனே கண்ணை திறந்து பாக்குறான். அந்த முச்சுக்குந்தன் கண்ணை திறந்து பாக்குறேன். பார்த்த உடனே அந்த கண்ணுக்கு திருஷ்டிக்கு பிரதம லட்சணமாக லட்சியமாக ஆற அந்த யவனன் பஸ்மமா போயிடுறான். ஆத்மானம் தரிசையா மாத்த முச்சுகுந்தாய தீமதே. இப்படி பண்ண உடனே பெருமாள் என்ன பண்றாருன்னா, தன்னையே காண்பிக்கிறாராம் அந்த கால யவனனுக்கு, இந்த முச்சுகுந்தனுக்கு. அந்த பெருமாள் சங்க சக்கர கதாபாணியா பெருமாள் வந்து பாக்குற. யாரு? முக்குந்தன், முச்சுகுந்தன் பாக்குறேன். இக்ஷ்வாகு வம்சத்து ராஜா கண்ணனை பாக்குறேன். தமாலோக்கியனியமம் பீதகோச்சேயமாசுதம் ஜீவத்தவக்ஷ்ராந்தகௌஸ்துபேனவிராஜிதம் சதுர்புஜம் ரோச்சமானம் வைஜயந்தியாகமாலயா சாரு பிரசன்னவதனம் புரன்மகரகுண்டலம் பிரேட்சணீயம் த்ரிலோகஸ்யானுராகஸ்மிதே க்ஷணம் அபீச்யவயம் அபீச்யவயசம்மத்த மிருகேந்திரோதார விக்ரமம் பரியபிரச்சன் மகாபுத்தி தேஜசா சத்ய தர்மித சனகை ராஜா துர்தர்ஷம் இவ தேஜசா. மகர்ஷிக்கு பெருமாளுடைய ஒரு திவ்யமங்கள விக்கிரகத்தை வர்ணனம் பண்றத அது அலுப்பு செலுப்பே கிடையாது. கொஞ்ச நாள் முன்னதான் மகர்ஷி வந்து கண்ணன் அந்த அரண்மனையிலேருந்து வெளியில வரத்தே கால யவனன் பார்க்கத்தே இவர்தான் பெருமாள் அப்படின்னு தெரியாத மாதிரி பெருமாளுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லி பெருமாள் கண்ணனம் வர்ணனம் பண்ண. இப்ப முச்சுகுந்தனுக்கு சேவை சாய்க்கிற பெருமாளை சொல்றார். அதே ஒன்னும் அலுப்பு தலுப்பு இல்லாத சுத்தமானோக்கிய கனசியாமம் நீலமேக சாமனாக பீத கௌசேஜமாசம் பீதாம்பரம் தரிச்சிருக்கார் ஸ்ரீவத்த லட்சம் சம்பிராஜத் கௌஸ்துபேன விராஜிதம் படப்படப்படான்னு அந்த கௌஸ்துபம் இருக்கு. அந்த கௌஸ்துபத்தோட ஆச்சரியமா தேவசாய்க்கிறேன். நான்கு தோள்களோடையும் வனமாலி வைஜயந்தின்னு சொல்லி வனமாலான்னு சொல்லக்கூடிய அந்த வைஜயந்தியோடு கூட ஆச்சரியமா தேவசாய்க்கிறேன். பிரசன்ன வதனம் ஸ்வரன் மகரகுண்டலத்தோடையும் அந்த மூணு லோகத்திலையும் பிரேட்சணி அப்படியே அவரை பார்க்கறதுல அப்படியே சொட்டி அந்த சொக்கி விழுந்து போயிடுற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு அழகு அனுராக ஸ்மிதை கணம்னு அந்த பெருமாளுடைய ஒரு புன் சிரிப்பு அவருடைய கட்டாட்சம் அது ரெண்டும் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு அனுராகத்தை வெளிப்படுத்துறது. அந்த சிரிப்புனாலேயே சௌக்கியமானு கேட்கறது, தனக்கு பரம பக்தர்கள் இருக்கிற பிரீத்தியை காண்பிக்கிறது, அந்த பார்வையினாலேயே இப்படி அப்படியே சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கிற மாதிரி இருந்துருக்கு. உனக்காக தான் நான் எதிர வந்து நிக்கிறேன் நான்ன்னு அந்த பார்வையிலேயே சொல்ற மாதிரி இருந்துருக்கான். அந்த மாதிரி யாருக்குமே இருக்காது, மூணு லோகத்துல எங்கேயுமே கிடையாது. இது இப்படிப்பட்டவா யாரு, இப்பேற்பட்ட தேஜஸோட இருந்துட்டு இருக்கிறவா யாருன்னு தெரியலையே தெரியலையேன்னு அந்த முச்சுகுந்தனுக்கு ஒரு யோசனை வருதா? முச்சுக்குந்தவாச கோபவானியதம் பிராப்தா விபினே கிரிகக்வரே பத்யாம் பத்மபலாசாபியாம் விசர சுருகண்டகே. என்ன வார்த்தை பாரு! அதெல்லாம் தான் மகர்ஷியினுடைய ஒரு காம்பீரியம். இப்படி யாருமே இல்லாத ஒரு பிராந்தத்துல, நான் ஏதோ ஒரு ஏகாந்த பிரதேசத்துல நான் தூங்கறதுக்கு ஒரு கண்டுபிடிச்ச ஒரு இடத்துல நீர் வந்திருக்கிற, நீர் யாரு? இங்க பார்த்தோம்னா ஒரே முள்ளும் பருக்காங்கல்லுமா, எல்லா இடத்துலயும் சரணக்கல்லும் முள்ளுமா இருந்துட்டு இருக்கு. தாமரப்பூ போன்ற அந்த திருவடிகளால இந்த முள்ளுலையும் கல்லுலையும் நடந்து வந்திருக்கிற நேர் யாருன்னு தெரியலையே. உம்முடைய தேஜஸ்வி லோகத்துல தேஜஸ்வின்னு சொல்றவா, மொத்த பேருமே சூரியன் முதலியவெல்லாம் தேஜஸ்வின்னு தானே சொல்லிட்டு இருக்கா, அவ எல்லாரையும் தோக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற தேஜஸோட இருந்திருக்கிற நீயா? அந்த அவ அப்படிப்பட்ட தேஜஸோட இருந்திருக்கிற நீர் யாரு? இல்ல நீர் இந்த இந்திரன் சோமன்ற மாதிரி இருக்கிறவாளா இருக்கிற லோகபாலால யாரானா ஒத்தர? நான் பார்த்த வரைக்கும் இந்த மாதிரி தேஜஸோட யாருமே இல்லையே. இல்ல தேவதைகள்ல பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாம் சொல்றாள, அவள்ல யாரானா இதுவா? எத் பாததே குஹாத்வாந்தம் பிரதீபகா பிரபயாயதான். ஒரு விளக்கு ஏற்றி வச்சாக்கா எல்லா இடத்துலயும் தேஜஸ் பரவார மாதிரி ஒரு இருட்டா இருக்கிற குகை மொத்தத்தையும் உம்முடைய தேஜஸ்னால இப்படி ஒளி இருட செய்திருக்கிறேன், நீர் யாருன்னு தெரியலையே. இது கேட்கச்சேயே ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்றது, பார்க்கச்சேயே ஒரு சாந்தியை ஏற்படுத்துறதாக இருந்திருக்கிற உம்முடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை பார்த்த உடனே யாருன்னு தெரியலையே. வயந்து புருஷவியாங்க, சரி நான் யாருன்னு சொன்னா தானே உமக்கு நேர் யாருன்னு சொல்ல முடியும். நாங்கள்லாம் ராஜாக்கள், இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவன் நானு, என் பேர் முச்சுக்குந்தன் பேரு. நான் வந்து இப்ப நான் வந்து மாந்தாதாவனுடைய பிள்ளை. எத்தனையோ நாள் தேவலோகத்தை ரக்ஷணம் பண்ண, தேவதைகளுக்கெல்லாம் சகாயம் பண்ணின, தேவதைகள்லாம் நீ இங்க போய் படுத்துக்கோ, நீ இவ்வளவு நாள் சகாயம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், நீ போய் நிம்மதியா தூங்குன்னு என்ன அனுப்பிச்சான். ஆனா அதே சமயத்துல யார் அந்த என்னுடைய தூக்கத்துக்கு பங்கத்தை ஏற்படுத்துறாளோ அவளை நான் பார்த்த மாத்திரத்தினால அவ பத்மமா போயிடுவான்னா, இப்ப யாரோ ஒருத்தன் வந்து என்னுடைய தூக்கத்தை கலைச்சான், அவனை நான் பார்க்க செய்ய அவன் பத்மமா போயிட்டான். சோபி பத்மீகிருத்தா நூனம் ஆத்மீ நெய்வ பாத்மனாம். ஆகையில என்ன ஆயிடுச்சு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உண்மை சேவிக்கிறேன் நானு, நேர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு முச்சுக்குந்தன் பெருமாளை பிரார்த்தனை பண்ற. நேர் யாரு, நேர் எப்படி எனக்கு இது பண்ணணும்னு சொன்ன. அப்ப பெருமாள் சொல்றான், ஜன்ம கர்மாபிதானி சந்தி சந்தி மே சஹசிர அங்க சஹசிரசாம் நசக்கியந்தேனு சங்காத்தும் அனந்தத்வான்மயாபி கொஜித்ராஜாந்தி விமமோ பார்த்திவான் ஜுரு ஜன்மபி குணகர்மாபிதானி நமே ஜன்மஹானி கருகிது. என்னை பத்தி யாராலையுமே சொல்ல முடியாதுப்பா, என்னுடைய ஜென்ம கர்மச்சமே திவ்யம்னு பகவத்கீதையில சொல்ற. நான் எத்தனை வாட்டி எப்படி எப்படி எல்லாம் அவதாரம் பண்ணிருக்கேன்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஜென்மாவிலையும் நான் எப்படி எப்படி எல்லாம் ஆஸ்திரித்த ரட்சணம் பண்ணிட்டு இருக்கிறதுன்றதும் சொல்ல முடியாது. காலத்திரையோப பண்ணானே ஜென்ம கர்மானி மேன்றப்பேன், எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடியதாக இருக்கு என்னுடைய ஜென்ம கர்மாக்கள் எல்லாமே. ஆகையால இப்ப பூமே பாராயமானாம் அசுரானாம் கயாயத, இந்த பூமிக்கு பாரமாக இருந்திருக்கிற அசுரானுடைய கயத்துக்காக நாசத்துக்காக நான் இந்த இடத்துல நான் அவதாரம் எதுக்குள்ளத்துல நான் அவதாரம் பண்ணிருக்கேன் நானு. வதந்தி வாசுதேவே தி, வசுதேவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால என்ன வாசுதேவன் எல்லாரும் சொல்றான். அந்த காலநேமின்றவன் இருக்கானே, அவன் பெரிய ஒரு ராட்சதன், அவன் வந்து கம்ச சமானமாக இருந்திருக்கிறவன், அவனை வதம் பண்றதுக்காக நான் வந்து இந்த இடத்துல வந்து சேர்ந்திருக்கேன் நானு. அப்ப அந்த அவன வதம் பண்ணி ஆயிட்டு உன்மூலமாக பண்ணு. சோ ஹந்தவான் சோகம் தவ அனுகிரகார்த்தம் குஹாம் ஏதாம் உபாகதாம், அப்படிப்பட்ட நான் உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக இந்த குகைக்கு நான் வந்திருக்கேன் நானே. ஆகையால பிரார்த்திதா பிரஜிரம் பூர்வம் துவயாகம் பக்த வத்தலாக, நீ ஒரு காலத்துல என்னுடைய பக்தனாக இருந்து என்னுடைய அனுகிரகம் வேணும் என்னுடைய சேவை வேணும்னுலாம் நீ பிரார்த்தனை பண்ண, அதுக்காக உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக யதாவஸ்திதமான பகவத் சேவையை உனக்கு காண்பிக்கிறதுக்காக உனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் நானே. ஆகையால நீ பார்த்துக்கோண்ணா. மாம் பிரபன்னோ ஜன கச்சிது பூயோ நார்ஹதி சோசித்தும், என்னை அடைந்தவர்கள் மறுபடியும் துக்கத்தை அடையக்கூடாது. ஆகையால அதுக்காக தான் உனக்கு இப்படிப்பட்ட சேவை சாட்சி உனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். இத சொன்ன உடனே முச்சுக்குந்தன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். பெருமாள் தனக்காக பெருமாள் நீங்க சேவை சாக்கிறேன். விமோஹிதோ அயஞ்சனா ஈஷ மாயையா ஸ்வதீயா துவாம் நபஜத்யனர்த்ததுக்கு சுகாய துக்க பிரபவேஷு சஜ்ஜதே கிரகேஷு ஜோஷித் புருஷஸ்ய வஞ்சிதா. இது முச்சுக்குந்தனுடைய ஸ்தோத்திரம்ன்றது அற்புதமான வேதாந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றது. அந்த பெருமாள் முச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக வந்த உடனே முச்சுக்குந்தன் விஸ்தாரமாக ஸ்தோத்திரம் பண்றான். இந்த முச்சுக்குந்த ஸ்தோத்திரத்தனுடைய மகா விசேஷத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். பெருமாள் முச்சுக்குந்தனுக்கு பக்தனாக இருந்திருக்கிற முச்சுக்குந்தனுக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி அவருடைய பக்தர்களாக இருந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் கண்ணால் அனுகிரகம் பண்ண பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.